அருண் வணக்கம். தென்னைக்கு நம்ம ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்துருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றுக்கு ஒன்றா எடுத்தாலே போதும்னு தான் சொல்லிகிட்ருக்கோம், சரியா? குழி வந்து நல்லா ஓரளவு உலர்வாக இருக்கணும். குழி எடுத்து கொஞ்ச நாள், அதாவது பாடிப்பட்ட மருந்துனால் குழி எடுத்து கொஞ்ச நாள் காற்றோட வைக்கணும். கோடையில் குழி எடுத்து வச்சுருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக மார்கழி தையில் குழி எடுத்து ஆடிப்பட்டம் வந்து கண்ணு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தைப்பட்டத்தில் வைக்கலாம்னா இப்போ நீங்கள் மழைக்காலமாக இருக்குது, அதனால் என்ன செய்யணும், குழி தோண்டினா ரொம்ப நாளைக்கு குழியை திறந்து வைக்கக்கூடாது, ஏன்னா மிக அதீதமான குளிர்ச்சி இருக்கும் அங்கே இல்லையா. அதில் ரெண்டாவது, குழிப்பு தோன்றின உடனே தண்ணியும் வேறு குழி உள்ளே நுழைஞ்சிரும். குழி உள்ளே நுழைஞ்சிடமே செங்குத்தாக குழி எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பக்கவாட்டில் தண்ணி வந்து வேகமாக ஊடுருவி போகும். ஏற்கனவே நனைஞ்ச மண், இப்போ வேகமாக போகும்போது கடும் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடம், ஐஸ் மாதிரி மண் கண்டம்லாம். அதனால் மழைக்காலங்களில் குழி எடுக்கும்போது சுத்தமாக புல்லு கிள்ளு இல்லாமல் எடுத்துட்டு சாதாரணமாக கண்ணை தோண்டி நட்டு வச்சா போதுமானது. இந்த உப்புலாம் வந்து தேவையில்லாத ஒன்று, ரொம்ப கடுமையான மண்ணில் வந்து ஒரு விதத்தில் வந்து உப்பு மண், உப்பு வந்து நனைஞ்சதுன்னா சீக்கிரம் ஓரளவு காய விடாதுங்கிறாங்க. வேறொரு வகையில் அந்த உப்பே வந்து இடைஞ்சு, சரியா? சாதாரணமாக தரையில் வந்து எந்த தென்னை மரமும் காட்டில் இருக்கிற எந்த தாவரங்களும் உப்பெல்லாம் தேடிட்டு போய் இருக்கிறது இல்லை, போட்டுக்கிறது இல்லை தான் தலையில். நம்ம செயற்கையாக ஏற்படுத்துகின்ற சில செயல்கள், ரெண்டாவது அவங்க சொல்லி கொடுக்குறவங்கள நம்ம அறிவாளின்னு நம்பிக்கிறதுனால நம்ம அதை அப்படியே செய்கிறோம், சரியா? சாதாரணமாக பெரும்பாலான தென்னையில் நெத்துக்களை வந்து சாதாரணமாக நடுறதே சிறப்பு தான். இந்த கரையான் பூச்சி இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அதில் உப்பு போடுறோம். ஊறுகாயில் வந்து நிறைய உப்பு போடுறதுனால தான் அதில் பூஞ்சாலம் வர்றதில்லை, நார்த்தங்காய் ஊறுகாயில். அதேமாதிரி அதை பூச்சிப்புழு எதுவும் தோறதில்லை, உப்புங்கிறத பூச்சிப்புழு எதுவும் தீண்டாமல் இருக்கும், அதுக்காக உப்பு போடுறாங்க. அதே சமயம் அது தென்னம்பிள்ளைக்கு அவ்வளோ சிறப்பானது அல்ல அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதில்லை, சரியா? அந்த மாதிரி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இப்போ மழைக்காலங்களில் குழி எடுத்திங்கன்னா உடனடியாக கன்றுகளை நடுறது தான் சிறப்பு, நல்லது. நன்றி, வணக்கம்.